ஸ்ரீமன்னூத்தனரங்கநாதிராடப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தனலக்ஷ்மணஹரிதிராசம்ப்ராப்ததுரியாஶ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்ததசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூத்தனவாகதீஷயமிடம் பக்த்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஆயாஸ்யபதசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திரஹர்யம் பஜாமஸ்வாத்மஸம்பதம். யஸ்யவாபுருத்திபர்யந்தாயதிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விஷுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ரானண பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. சபாயை நமஹ. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் இன்று 9வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய பல கல்யாண குணங்களை விவரிப்பதற்காக ஏற்பட்ட பாசுரம் இந்த பாசுரம். ஒரு ஜீவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய ஆச்சாரிய பிராச்சாரிய மூலமாக எம்பெருமானுடைய குணகணங்களை பற்றி உபதேசமாக அறிந்து உபதேசபூர்வகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடியவர்களை கர்ம பிரஷ்டர்கள் என்பதாகவே சொல்லலாம். எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்யா என்று எம்பெருமானாலே இடப்பட்ட கட்டளையை அனுஷ்டிக்காதவர்கள், இவர்கள் எல்லோருமே சேர்த்து கொள்ளப்படாதவர்கள் என்றே சொல்லப்படுகிறது வேதத்தில். வேதம் மோக்ஷானந்தத்தை பற்றி பலவிதமாக சொல்லியிருக்கிறது. இந்த லோகத்தில் நாம் நல்ல முறையில் வாழ்ந்து கர்மானுஷ்டானங்கள் பண்ணி கொண்டிருப்பதால் தான் வேதம் எப்படி மோக்ஷானந்தத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனந்த ஸ்வரூபன் பரபிரம்மம் பரமாத்மா என்பதாக வேதம் சொல்கிறது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். இவைகள் ஸ்பஷ்டமாக உபனிஷத்து வாக்கியங்கள் மூலமாக காட்டப்படுகின்றது. எம்பெருமானோ எப்பேற்பட்டவன், நமக்கும் அவனுக்கும் எந்த மாதிரியான சம்பந்தமானது இருக்கின்றது என்பதையெல்லாம் வேதம் அழகாக உணர்த்துகிறது. பிரம்மசூத்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா எம்பெருமான் ஆனந்த ஸ்வரூபன், ஜீவன் ஆனந்தம் அதிகமாக உடையவனா பரமாத்மா ஆனந்த ஸ்வரூபனா என்று சந்தேகம் எழும்பொழுது ஆனந்தமயோ பியாசாத் அப்படின்ற சூத்திரத்தின் மூலமாக பாஷ்யகாரர் பரிபூர்ணமான ஒரு ஆனந்தத்தை உடையவன், அளவில்லாத ஆனந்தத்தை உடையவன் பரமாத்மா என்பதாக பிரம்மசூத்திரத்திலும் தெரிவிக்கின்றார். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம், அந்த பரபிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இந்த உலக வாழ்க்கையே உயர்ந்ததான ஒரு நிலை என்பதாக நாம் நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். இந்த லௌகிக விஷய சுகங்கள்ல நாம் ஈடுபடக்கூடாது. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுவும் விககேஸ்வர சம்ஹிதையில ஒரு வாக்கியம் இருக்கு, பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வதம் தர்மாம் சந்தியஜ்ய சர்வகாமாம் சாட்சரான் லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே விரஜம் விபோ. இது சம்ஹிதா வாக்கியம். இது உத்தமமான வழி எது அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிதான் உத்தமமான வழி. அதை பின்பற்றாமல் ஆச்சாரியர்களிடத்திலே உபதேசத்தை பெற்று எம்பெருமானை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களை பற்றி இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்லி நாச்சியார் என்ன பண்றார், உத்தமமான அதிகாரி விசேஷத்தை இந்த இடத்திலே தெரிவிக்கின்றாள். வேதோக்தமாக இருக்கக்கூடிய அதிகாரி விசேஷத்தை தெரிவிக்கிறார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமட துயிலனை மேல் கண் வளரும் என்பதாக பாசுரம். உன்மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயிர் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று இந்த மாதிரிலாம் சொன்னது எதற்காக அப்படின்னால், எம்பெருமானனுடைய சொரூப நிரூபக தர்மத்தை தெரிந்து கொள்ளாதவர்களும் நிரூபித்த சொரூப விசேஷணங்களை பற்றி அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள். நமக்கும் எம்பெருமானுக்கும் பலவித சம்பந்தம் இருக்கு. கர்மகாண்டத்துல வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, பெரியோர்கள் இதை வியாக்கியானத்தில் எடுத்திருக்கிறார்கள். பிதா புத்திர பாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பாசுரத்தின் மூலமாக வேதோக்தமாக இருக்கக்கூடிய நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய நவவித சம்பந்தம் சொல்லப்படுறது. இதை அறிந்து கொள்ளாதவர்கள் பிரம்மசூத்திரத்திலே தெரிவித்த இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாம் பாதத்தில் தெரிவிக்கப்பட்ட நாஸ்திக மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எது? ரசனானுபவத்தி அதிகரணம், மகத்யர்காதிகரணம், இது போக சமுதாய அதிகரணம், அதே மாதிரி அபாவாதிகரணம், அத நபாவ அனுபலப்தே அப்படின்னு சொல்லக்கூடிய உபலப்தி அதிகரணம், அதன் பிறகு சர்வதா அனுபவத்தி அதிகரணம், ஏகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகஸ்மின் அசம்பவாதிகரணம், இந்த மாதிரியான மதங்களை பௌத்த ஜெயின மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பிதா புத்திர பாவம், பகவான் யாரு, நாம யாரு, நமக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத நவவித சம்பந்தத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதா புத்திர பாவம், பிதேவ புத்திரம் அபிரக்ஷதி அபிரக்ஷதாதிமம் ஆயுர்தா அக்னே ஹவிஷோ ஜுஷானோ கிருத பிரதீகா என்பதாக கர்மகாண்டத்தில் ஒரு வேத வாக்கியம். பையன் உயர்ந்துட்டே போறதை பார்த்து அப்பாவுடைய ஹிருதயம் ஆனந்தத்தை அடையும். நாம் மேன்மேலும் உயர்ந்து கொண்டே சென்றால் அதை பார்த்து ஆனந்தப்படக்கூடியவன் பரமாத்மா. அதே மாதிரி ரக்ஷிய ரக்ஷக பாவம், ரக்ஷிய ரக்ஷக அவனால் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் நாம். பார்யா பதி பதிபாவம், பதிம் விஸ்வசியாசிய, வேதம் சொல்றது விஸ்வசிய பதி அவன், நாம் எல்லாம் அவனுடைய பத்னிகள்னு சொல்லப்படுறது. அப்போ பார்யா பதிபாவம். அதே மாதிரி போக்தா போக்திருபாவம், ஞாத்ரு ஞேய பாவம், சேஷசேஷி பாவம், ஆதார ஆதேய பாவம், முக்கியமாக பார்த்தா ஷரீராத்மபாவம், இது ரொம்ப முக்கியம். ஷரீர ஷரீரி பாவம் ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். இப்படி நவவித சம்பந்தமானது நமக்கும் பெருமாளுக்கும் சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்லோகம் இருக்கு, யாருடைய கருணையின் மூலமாக குருடனும் கண்ணுள்ளவனாக ஆகுவானோ, யஸ்ய பிரசாத கலையா பதிர சுருணோதி அப்படின்னு ஸ்லோகம். செவிடா இருக்கக்கூடியவனும் காது கேட்க ஆரம்பிச்சிருமோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்களை நன்றாக அறிந்தவன், எம்பெருமானுடைய தன்மைகளை நன்றாக அறிந்தவன், இந்த பிரகிருதி மண்டலம் அவனுக்கு சரீரமாக இருக்கின்றது, அவன் இவைகளுக்கு ஆத்மாவாக இருக்கின்றான், அவன் அவனுடைய சொரூபம், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், இதை பற்றி எல்லாம் நன்றாக அறிந்தவர்கள், ஆச்சாரியன் பிராச்சாரியன் மூலமாக, ஆச்சாரிய பிராச்சாரிய ததாச்சாரியன் மூலமாக உபதேசங்களை, இந்த உபதேச பரம்பரையின் மூலமாக உபதேசத்தை பெற்றவர்கள், பிரம்ம வித்தியை நன்றாக தெரிந்தவர்களாக இருந்தால், உண்மையிலேயே ஊமை, செவிடு, குருடன், அனந்தல் இப்படி இருந்தாலும் கூட அவர்கள் உஜ்ஜீவிப்பார்கள், வாழ்க்கையிலே மேன்மை அடைவார்கள். எம்பெருமானை பற்றி யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் கண்ணிருந்தும் குருடனாகிறான், காதிருந்தும் செவிடனாகிறான் அப்படின்னு இந்த பாசுரத்தின் மூலமாக நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.